கதையின் எந்த பகுதியில் நாம் நிற்கிறோம் என்றால், கைகேயி முன்பு பரதன் நிற்கக்கூடிய அந்த களத்தில் நாம் பார்வையாளர்களாக நின்று கொண்டிருக்கிறோம். பாட்டன் வீட்டுக்கு சென்று திரும்பிய பரதன், உத்தரவு கிடைத்ததால் பாட்டன் வீட்டை விட்டு அவசர அவசரமாக ஊர் திரும்பிய பரதன் தந்தையை தேடிச் செல்கிறான். தந்தை தம்முடைய மாளிகையில் இல்லை. கையை அழைத்ததாக தாதி ஒருத்தி வந்து சொல்லுகிறாள். எனவே தாயின் இருப்பிடத்திற்கு போகிறான். அங்கு போய் தந்தையை குறித்து அவளிடம் அவன் வினவும் போது, தந்தை இறந்து விட்டான் என்ற செய்தியை அவள் சொல்லுகிறாள். அடுத்து அண்ணன் எங்கே? தந்தை இறந்த துயரத்தை, அந்த தாளாத சோகத்தை நான் ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் என் அண்ணனின் முகம் பார்க்க வேண்டும். அப்போதுதான் எனக்கு ஓரளவு இந்த நிலை, இந்த தவிக்கு தாங்க முடியாத இந்த சோகத்தில் இருந்து நான் விடுபடுவதற்கான ஒரு நிலை கிடைக்கும். என் அண்ணனின் முகம் பார்க்க வேண்டும். என் அண்ணன் எங்கே இருக்கிறான்? ராமன் எங்கே கூறுங்கள் என்று தாயிடம் வினவுகிறான். அவள் ராமன் வனம் போய்விட்டான் என்ற உண்மையைச் சொல்லுகிறாள். வனம் போய்விட்டான், அவனோடு இலக்குவனும் சீதையும் சேர்ந்து சென்று இருக்கிறார்கள் என்ற செய்தியை தெரிவிக்கிறாள். அதை செவியுற்றதும் பரதன் துடிக்கின்ற துடிப்பை கம்பர் வர்ணிக்கின்ற இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நெருப்புண்டான் என அவனுடைய நிலைமை இருக்கிறது என்று கம்பர் சொல்லுகிறார். இந்த அடுத்த பாடலில் பரதன் தன்னுடைய அண்ணனுடைய நிலையை குறித்து கைகேயியிடம் கேட்கின்ற வினா அடங்கியிருக்கிறது. ராமன் வனம் சென்றான் என்று கைகேயி சொல்லிவிட்டாள். இவனுக்கு காரணம் புரியவில்லை. என்ன நடந்தது, ஏது நடந்தது எதுவும் தெரியவில்லை. அண்ணன் வனம் போனானா? ஏன் போனான்? காடு செல்வதற்கான காரணம் என்ன என்று அவனுக்கு தெரியவில்லை. அவனுக்குள் கேள்விகள் பொங்குகின்றன. அந்த கேள்விகளை தாயிடம் அடுக்கடுக்காக கேட்கிறான். ஏங்கினன் விம்மலோடு இருந்த ஏந்தல பூங்கழற்காலவன் வனத்து போயது தீங்கழித்ததனினோ தெய்வம் சீரியோ ஓங்கிய விதியினோ யாதினோ என. ஏங்கினன் விம்மலோடு இருந்த ஏந்தல், இது பரதனை குறிக்கக்கூடிய வாசகம். ஏங்கினன் விம்மலோடு இருந்த ஏந்தல், பரதன் ஏங்குகிறான், விம்முகிறான். ஏக்கமும் விம்மலும் அவனை ஆட்கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் அவன் தாயிடம் இந்த வினாவை கேட்கிறான். ஏங்கினன் விம்மலோடு இருந்த ஏந்தல், ஏங்கியவனாக. ஏங்குதல் என்றால் ஒன்றை குறித்து மன ஆற்றாமையோடு புலம்புதல், அதான் ஏக்க நிலை. ஒன்றை குறித்து மன ஆற்றாமை கொண்டு தவித்தல், அதுதான் ஏக்க நிலை என்பது. தாங்க முடியாத தவிப்பு நிலை, அதுதான் ஏக்க நிலை. அப்படி ஏக்கமுற்றவனாகவும் விம்மலோடு, விம்முதல் என்றால் மன துயரத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு தவிப்பு நிலை, வார்த்தைகள் சரியாக வராத நிலை, தொண்டை அடைத்து கொண்டது என்று சொல்வார்கள். அதுதான் விம்மல் நிலை, வார்த்தைகள் வராது. அந்த சோகம் அப்படியே கவ்விக்கொள்வதனால் தொண்டையை இறுக்க பற்றி கொள்வது போன்ற ஒரு நிலை வந்துவிடும். பெருமூச்சு வெளிப்படும், ஆனால் வார்த்தைகள் எதுவும் வெளியே வராது. அப்படிப்பட்ட ஒரு நிலை விம்மல் நிலை. அந்த நிலையை அடைந்தவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். அந்த சோகமான தருணத்தில் சரியாக எதையும் சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கும். குழந்தைகள் பெரும்பாலும் அந்த நிலையில் இருப்பதை நாம் பார்ப்போம். வளர்ந்தவர்களிலும் பலர் மிக உணர்ச்சி வசப்படும் போது அந்த நிலையை அடிக்கடி அடைவதை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். பேச முடியாத ஒரு நிலை விம்மல் நிலை. அழுகை வார்த்தையை விட அழுகை முற்பட்டு வந்துவிடும், எனவே வார்த்தையை சொல்ல முடியாது. அதுதான் அந்த விம்மல் நிலை என்ற ஒரு உணர்ச்சி பூர்வமான நிலை. ஏங்கினன் விம்மலோடு இருந்த ஏந்தல், ஏங்கியவனாக விம்மலோடு இருந்த அந்த பரதன். ஏந்தல் என்பது ஆண்களில் சிறந்தவன் என்ற பொருளை தரக்கூடிய ஒரு வார்த்தை. ஏந்தல் என்றால் சிறந்தவன், ஆண்களில் மாண்பு மிக்கவன் என்ற ஒரு பொருள் தரக்கூடிய வார்த்தை அது. அந்த வார்த்தையால் பரதனை இங்கு சுட்டுகிறார் கம்பர். ஏங்கினன் விம்மலோடு இருந்த ஏந்தல், அதன் பிறகு அவன் கேள்வி கேட்கிறான். அந்த கேள்வியை அடைப்புக்குறிக்குள் இந்த பதிப்பாசிரியர் குறித்து காட்டுகிறார். அப்பூங்கழற் காலவன் வனத்து போயது தீங்கிழழ் ததனினோ தெய்வம் சீரியோ ஓங்கிய விதியினோ யாதினோ. அப்பூங்கழற் காலவன் என்பது ராமனை குறிக்கிறது. அந்த ராமன் வனத்து போயது, காட்டிற்குள் போனது தீங்கிழழ் ததனினோ, ஏதாவது தவறு செய்து ஏதாவது தீமை செய்து அதன் காரணமாக அவன் காட்டிற்கு போகக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டதா, அல்லது தெய்வம் சீரியோ, தெய்வங்கள் ஏதாவது கோபம் கொண்டு அவனை காட்டுக்குள் செலுத்தி விட்டதா, காட்டுக்குள் கொண்டு போய் விட்டு விட்டதா, ஓங்கிய விதியினோ, எல்லாவற்றை விட ஓங்கிய வலிமை கொண்ட அந்த விதியின் பயன்தானோ, யாதினோ, எதனாலோ, எனா என்று, எனா என்பது என்று என்ற பொருள் தெரிகிறது. என்று கேட்டான் என்று அடுத்த பாடலோடு முடியும். இதற்கு அடுத்து வரக்கூடிய பாடலோடு இந்த பாடலுக்கான வினை முடிவு இருக்கிறது. எனா என்று கேட்டான் என்ற அந்த பாடலில் முடியும். அந்த பாடல் இந்த தொகுப்பு நூலில் இல்லை. ஆனால் இதை அடுத்து வரக்கூடிய பாடலில் இந்த எனா என்பதற்கான வினை முடிவு இருக்கிறது. எனா என்பது என்று என்று பொருள் தரும். எனா என்றால் அது செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினை எச்சம். எனா என்பது என்று என்று பொருள் தரும். பாரா என்பது பார்த்து, கேளா என்பது கேட்டு என்றெல்லாம் சில இடங்களில் பொருள் தந்து நிற்கும். அந்த இடங்களில் அதை செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினை எச்சம் என்று நாம் இலக்கண குறிப்பு சொல்வோம். அதே போல இதுவும் என்று என்று பொருள் தந்து நிற்கிறது. இதை நாம் ஏற்கனவே பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். இந்த இலக்கண அமைப்பை பற்றி பல இடங்களில் கம்பராமாயணத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த முறையிலேயே இங்கு வந்திருக்கிறது. அப்பூங்கழற் காலவன் வனத்து போயது. ராமன் வனத்துக்குள் போனதற்கான காரணம் அவன் ஏதாவது தீங்கு செய்ததனாலேயோ, அல்லது தெய்வங்கள் ஏதாவது சீற்றம் கொண்டு அவனை வனத்திற்குள் கொண்டு வைத்து விட்டனவா, வனத்திற்குள் துரத்தி விட்டனவா, அல்லது விதி ஏதோ வேலை செய்து அவன் வனம் போகும்படி நேர்ந்து விட்டதா, எதனால் என்று கேட்கிறான். அந்த காலத்தில் ஒரு ராஜகுமாரனாக இருக்கக்கூடியவன் அந்த ராஜ்யத்தை எல்லாம் விட்டுவிட்டு காட்டிற்கு போக வேண்டும் என்றால் முக்கியமாக சில விஷயங்கள் நடக்க வேண்டும். அந்த விஷயங்களை வரிசையாக கேட்கிறான். ஒன்று, அந்த ராஜகுமாரனை அவன் தந்தையே நாடு கடத்துவார். இது அதிகமாக நடக்கும். அந்த ராஜகுமாரன் அரச தர்மத்திற்கு மாறாக ஏதாவது செய்து விட்டாள், மக்களுக்கு ஏதாவது குற்றம் புரிந்து விட்டாள், ஆசிரியர்கள் முதலான உயர்நிலையில் இருப்பவர்களை அவமதித்து விட்டாள், அதற்கு தண்டனையாக அந்த ராஜகுமாரனை அவனுடைய தந்தையே நாடு கடத்துவார். அப்படி ஏதாவது ராமன் பால் தீங்கு வந்துவிட்டதா, அந்த மாதிரி ஏதாவது அவன் தீமை செய்து விட்டானா, அதனால் தந்தையார் நாடு கடத்தியிருப்பாரா என்ற ஒரு கேள்வி அவனுக்கு முதலில் பிறக்கிறது. தீங்கு இழைத்ததனினோ, தீங்கு இழைத்து அதன் காரணமாக அவன் காடு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டதா, நாடு கடத்தப்படக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டதா என்று கேட்கிறான். ஆனால் அந்த கேள்வி அவனுக்கு பொருத்தமாகப்படவில்லை. ராமன் அப்படி செய்யக்கூடியவன் அல்ல. அந்த மாதிரியான தவறு அவன் பால் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே சட்டென்று கேள்வியை மாற்றுகிறான். தெய்வம் சீரியோ, ராமன் தவறு செய்திருக்க மாட்டான், ராமன் தவறே செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லவே இல்லை. எனவே அவன் தவறு செய்து அதன் காரணமாக நாடு கடத்தப்படுதல் என்பது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. எனவே ஏதாவது தெய்வம் அவன்பால் கோபம் கொண்டு அவனை அவன் அறியாத நிலையில் காட்டில் கொண்டு போய் சேர்த்திருக்க வேண்டும். இவ்வாறும் நடக்கும். இவ்வாறு கதைகளில், பல கதைகளில் நாம் வாசிப்போம். ஏதாவது தெய்வம் கோபம் கொண்டு இரவில் தூங்கி கொண்டிருப்பவர்களை எல்லாம் தூங்கி கொண்டு போய் காட்டில் விட்டுவிடும் என்றெல்லாம் பழங்கதைகளில் நாம் படித்திருக்கிறோம். அந்த மாதிரியாக ஏதாவது நடந்து விட்டதா என்று பரதன் எண்ணி கேள்வி கேட்கிறான். தெய்வம் சீரியோ, சீறுதல் என்றால் கோபம் கொள்ளுதல், சீற்றம், சீறுதல் என்ற வார்த்தையில் இருந்துதான் சீற்றம் என்ற அந்த தொழில் பெயர் பிறக்கிறது. தெய்வம் சீரியோ, தெய்வம் கோபம் கொண்டுதான் இது நடந்து விட்டதா, ராமன் படம் செல்லுதல் என்ற நிகழ்வு நடந்து விட்டதா என்று கேட்கிறான். தெய்வம் சீரியோ, ஓங்கிய விதியினோ அல்லது ஏதாவது விதிப்பயன் காரணமாக அது நடந்து விட்டதோ. விதிப்பயன் எவ்வாறு வரலாம், எப்படி வேண்டுமென்றாலும் வரலாம். திடீரென்று இந்த மாதிரி மிகப்பெரிய ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் மீது பக்கத்து தேசத்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து படையெடுக்கலாம். வேற்றரசர்கள் எல்லோரும் சேர்ந்து படையெடுத்து இவர்களுடைய வலிமையை அடக்கி இவர்கள் நாட்டை விட்டே போகும்படியான நிலை ஏற்பட்டு இருக்கலாம். இவ்வாறு அந்த காலத்து அரசர்களுக்கு, பல அரசர்களுக்கு அவ்வப்போது நேரும். இதையெல்லாம் பரதன் கேள்விப்பட்டு இருப்பான். அதை நாம் விதிப்பயன் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு சாம்ராஜ்யத்தை சௌக்கியத்துடன் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் திடீரென்று அந்நிய படையெடுப்பின் காரணமாக அவற்றையெல்லாம், அந்த சாம்ராஜ்ய செல்வங்களையெல்லாம் விட்டுவிட்டு காட்டிற்குள் போய் வாழ வேண்டிய நிலையை பரதன் கேள்விப்பட்டிருப்பார். அவ்வாறு வரலாற்றில் நாம் உண்மையாகவே பல சரித்திரங்களை வாசிக்கிறோம். எனவே பரதன் அந்த நிலையை தன் கேள்வியை உள்ளடக்கி கேட்கிறான். அவ்வாறு ஏதாவது நடந்து விட்டதா விதிப்பயனால், அவ்வாறு ஏதாவது அந்நிய படையெடுப்பு வந்திருந்தது என்றால் வெற்றி இங்கு தசரதனும் ராமனும் இருக்கிறார்கள், இவர்களுக்கு தான் கிடைக்கும். ஆனால் இவர்களையே வெல்லக்கூடிய ஒரு நிலை வருகிறது என்றால் அது விதியின் பயனாகத்தான் நடக்கும். விதி வேறு விதமாக வேலை செய்யும் போது தான் அது நடக்கும். சாதாரணமாக நடந்துவிட முடியாது. மிக மோசமான விதி அமைப்பு இருந்தால்தான் இவர்கள் தோற்று அதன் மூலமாக ராமன் வனம் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும் என்ற காரணத்தினால் விதிப்பயனால் அது நடந்து விட்டதோ என்று கேட்கிறான். அந்த விதிக்குள் வேறு காரணங்களையும் நாம் உள்ளடக்கி கொள்ளலாம். வேறு ஏதாவது நடந்து விட்டதா, விதிப்பயனின் காரணமாக ராமன் வனம் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டதா, யாதினோ, எந்த காரணத்தாலோ என்று கேட்கிறான். ஏங்கினன் விம்மலோடு இருந்த ஏந்தல் அப்பூங்கழற் காலவன் பணத்து போயது தீங்கு இழைத்ததனினோ தெய்வம் சீரியோ ஓங்கிய விதியினோ யாதீனோ என இங்கு ராமனை குறித்து பரதன் சொல்லக்கூடிய வாசகம் பூங்கழற் காலவன் என்பது. அந்த சொற்றொடர் ராமனை குறிக்கிறது. பூங்கழற் காலவன், கழல் என்றால் ஆண்கள் காலில் அணியக்கூடிய ஒரு வகை ஆபரணம், அதை வீரக்கண்டை என்று சொல்லுவார். வீரத்தின் அடையாளமாக ஆண்கள் பூட்டக்கூடிய ஆபரணம், அது அந்த காலத்தில் அணியக்கூடிய வழக்கம் மிக பரவலாக இருந்தமையை நாம் இலக்கியங்களில் எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். அது சங்க இலக்கியம் போன்ற இலக்கியங்களிலும் அந்த கழல் அணிவது என்பது குறிக்கப்பட்டிருக்கிறது. மிக பழங்காலத்திலேயே அந்த கழல் அணியும் வழக்கம் இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கு ராமனும் அந்த அணி பூண்டிருந்ததாக பரதன் குறித்து சொல்லுகிறான். கழற் காலவன், கழல் என்னும் அந்த அணிகலனை பூண்ட காலை உடையவனாகிய ராமன். அந்த பூ என்ற அடை இருக்கிறது, அது அழகு என்ற பொருளை தருகிறது. அழகான கழல் அணிந்த காலை உடையவன், அந்த அழகு என்ற அடையை கழலுக்கும் சேர்க்கலாம், காலுக்கும் சேர்க்கலாம். இந்த கழல் என்ற அந்த ஆபரணத்தின் பெயர் சில இடங்களில் காலுக்கே ஆகு பெயராக வரும். கழல் பணிந்தான் என்று சொல்லும் போது காலை பணிந்தான் என்ற பொருள் அங்கு வந்துவிடுகிறது. அங்கு கழல் என்ற வார்த்தையே காலை குறிக்கிறது. ஆனால் இங்கு கால் என்ற வார்த்தை பக்கத்திலேயே வந்திருப்பதனால் கழல் என்பது அந்த ஆபரணத்தை மட்டுமே குறிக்கிறது. அதற்கு அடையாக பூ என்ற வார்த்தை வந்திருக்கிறது. பூங்கழற் காலவன் வனத்து போயது, அழகான கழலாபரணத்தை பூண்ட காலை உடையவனாகிய ராமன் காட்டிற்கு சென்றதற்கான காரணம் அவன் ஏதாவது தீங்கு இழைத்தானா, அல்லது அவன்பால் தெய்வம் சீறி ஏதாவது ஆபத்தை விளைவித்து விட்டதா, அல்லது விதிப்பயன் விளைந்து அதன் காரணமாக அவன் காடு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டதா, என்ன காரணம் என்று தாயை நோக்கி அடுக்கடுக்காக வினாக்களை தொடுக்கிறான் பரதன். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, நீங்கள் எனாவுக்கு வந்து இலக்கண குறிப்பு கொடுத்தீங்க, எனக்கு ஆமாம், வேற மாதிரியும் தோணுச்சு ஐயா. என்று ஆ என்று வினாக்கு வந்து சுருக்கமாக எனா அப்படின்ட்டு வருது முதல் எழுத்துக்கு. ஆ அப்படி அப்படி சில நேரங்களில் தொகுத்தல் விகாரமாக சில இடங்களில் வரும். அப்படி தொகுத்தல் விகாரமாக இங்கு பார்த்தால் என்று வினா அப்படி பார்க்கும்போது அங்கு ஒரு முடிவு பெறவில்லையே. என்று வினா, அப்படியானால் என்று வினா தொடுத்தான் என்று இங்கு ஒரு வார்த்தையை நாம் கூடுதலாக சேர்த்து பொருள் முடிவு கொள்ள வேண்டியதிருக்கும். ஆனால் பொதுவாக எனா என்பது என்று என்றுதான் நேரடியாக அர்த்தம் தரக்கூடிய நிலையில் வரும். என்று வினா என்பது எனா என்று புணர்வதற்கான வாய்ப்பு மிக குறைவு. மிக அரிதாக சில இடங்களில் இவ்வாறு தொகுத்தல் வரும், இரண்டு வார்த்தைகள் சேர்ந்து தொகுத்தல் விகாரமாகி வரும். ஆனால் என்று வினா என்பது எனா என்று தொகுத்தல் ஆவதற்கான வாய்ப்பு இல்லை. அதை நாம் நேரடியாகவே எனா என்பதற்கு என்று பொருள் கொண்டு அடுத்த பாடலில் உள்ள கேட்டான் என்று வினவினான் என்ற அந்த வினை முடிவோடு சேர்த்து சொல்வது தான் சரியான ஒன்றாக இருக்க முடியும். நன்றி ஐயா. ஐயா, இங்கே வந்து இந்த காற்புள்ளி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஆமாம், ஓலையில் எழுதுகிற போது இருந்திருக்குமா இல்லை நமக்கு இல்லை இல்லை, பின்னத்தில் ஓலையில் நிச்சயமாக இருந்திருக்கவே இருந்திருக்காங்க. இருந்திருக்காங்க? ஓலையில் இந்த காற்புள்ளி வைப்பது இப்படி பிரித்து எழுதுவதே இருந்திருக்காது. பிரித்து எழுதியிருக்க மாட்டார்கள். எல்லாம் புணர்ச்சி விதிப்படி வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். பின்னாளில் அதை காகிதத்தில் பதிப்பித்தவர்கள் தான் பிரித்து பதிப்பித்தார்கள். சிலர் இடையில் இந்த நிறுத்தற்குறிகளையும் இட்டு பதிப்பித்தார்கள். படிப்பவர்கள் இக்காலத்தவர்கள் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிறுத்தல் குறிகளை எல்லாம் இட்டார்கள். இந்த நிறுத்தல் குறிகள் இடக்கூடிய மரபே நமக்கு மிக பிற்காலத்தில் ஐரோப்பியர்கள் தொடர்பு வந்த பிறகு வந்தது தான். தமிழில் இந்த நிறுத்தல் குறிகள் இடக்கூடிய மரபு எல்லாம் முன்பு கிடையாது. அந்த வார்த்தைகளிலேயே நாம் அதை புரிந்து கொள்வோம். விதியினோ அதனினோ யாதினோ சீரியோ என்பதிலேயே அங்கு வினா இருக்கிறது, ஓகாரம் வினாவாக இருக்கிறது. அங்கு வினா கூறி இட வேண்டிய தேவை இல்லாமலேயே அது வினா என்று நாம் புரிந்து கொள்வோம். இவ்வாறு அந்த எழுத்துக்களே நமக்கு அந்த அங்கு இருக்கிற அந்த உணர்ச்சியை உணர்த்திவிடும். ஆனால் இன்னும் தெளிவாக உணர்வதற்கு இந்த நிறுத்தல் குறிகள் நமக்கு உதவுகின்றன. இந்த நிறுத்தல் குறிகள் எல்லாம் ஐரோப்பியர்கள் தொடர்புக்கு பிறகு நமக்கு வந்து வாய்த்தவை. அதை நாம் ஏற்றுக்கொண்டோம். அது மிகவும் சௌகரியமாக இருக்கிறது. இந்த நிறுத்தற் குறிகள் எல்லாம் இட்டு நூலை பதிப்பிக்கும் போது வாசிப்பவர்கள் அந்தந்த இடத்தில் உள்ள உணர்வுகளை மிகச் சரியாக விளங்கிக் கொள்கிறார்கள். எனவே இவற்றையெல்லாம் இடுவதை நாமும் அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம் என்று முதலில் அன்று இருந்த தமிழறிஞர்கள் அதை அவ்வாறே அங்கீகரித்தார்கள். எனவே அது தொடர்ந்து மரபுக்கு வந்துவிட்டது. மிகவும் பிற்காலத்தில் ஐரோப்பியர்களுடைய தொடர்புக்கு பிறகு ஏற்பட்ட முறைதான் அது. அதற்கு முன்பெல்லாம் ஓலைச்சுவடிகளில் அதை பார்க்கவே முடியாது. எனவே ஓலைச்சுவடியில் அது இருந்திருக்கும் என்று நாம் கற்பனை கூட செய்ய தேவையில்லை. நன்றி. ஐயா ஒரு கேள்வியா இந்த ஐயா நீங்க சொல்லுங்க. பரதநாட்டியம் ஐயா ஏந்தல் அப்படின்றது, ஏந்தல் அப்படின்றது பரதநாட்டியம் குறிக்குது ஐயா. ஆமாம், பரதனை குறிக்கிறது. அது கம்பருடைய கூற்று. ஏங்கினன் விம்மலோடு இருந்த ஏந்தல் என்பது வரைக்கும் கம்பர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட பரதன். அடுத்து பரதன் என்ன சொல்கிறான்ங்கிற கூற்று அந்த மேற்கோள் குறிக்குள் அடங்கி இருக்கிறது. அது பரதனுடைய கூற்று. ஏங்கினன் விம்மலோடு இருந்த ஏந்தல் என்பது கவிக்கூற்று. அடைப்புக்குறி அந்த மேற்கோள் குறிக்குள் உள்ள அந்த வார்த்தைகள் அனைத்தும் பரதனுடைய கூற்று. பரதனை குறித்து கம்பர் ஏந்தல் என்று சுட்டி சொல்லுகிறார். அவன் மிக சிறந்த மாண்புடையவன் என்பதனால் ஏந்தல் என்ற வார்த்தையை குறி சொல்லி அவனை சுட்டுகிறார். சரிங்க ஏந்தல் ஐயா. என்பது பரதனை குறிக்கிறது. பூங்கழற் காலவன் என்பது ராமனை குறிக்கிறது. ஆ சொல்லுங்கள். இப்ப விம்மல்ன்ற சொல்லுக்கு இப்போ ஒரே சொல்லால அது அர்த்தமுள்ள நடைமுறை சொல் இருக்கா ஐயா? இப்போதே விம்மல் நடைமுறையில் இருக்கக்கூடிய வார்த்தை தானே. விம்முது விம் விம்முகிறான், வெதும்புகிறான், அரற்றுகிறான், அழுகிறான், எல்லாம் கிட்டத்தட்ட ஒத்த பொருளுடைய வார்த்தைகள் தான். விம்மல் என்பது அழுகையின் ஒரு விதமான தன்மை தான். அழுகையோடு சேர்ந்து பேச முடியாத நிலை, அதுதான் விம்மல். விம்மல் என்ற வார்த்தை இப்போதே இருக்கக்கூடிய வார்த்தை தான். கிராமங்களிலெல்லாம் ரொம்ப விம்முகிறான் என்றெல்லாம் சொல்லுவார். விம்மல் இப்போதும் இருக்கக்கூடிய வார்த்தை தான். விம்முதல், விசும்புதல், விசும்புதல் என்ற இன்னொரு வார்த்தை இருக்கிறது. இது இதனோடு ஒத்த வார்த்தை, ஒத்த வார்த்தை. சரி ஐயா, இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கா ஐயா? விம்மல் விசும்பல். சின்ன வேறுபாடுகள் தான். நாம் சில நேரங்களில் பொதுவாக எல்லாம் ஒரே தன்மையோடும் இருக்கும். சில இடங்களில் சின்ன சின்ன வேறுபாடுகளை உணர்த்தியும் வரும். விம்மலும் விசும்பலுமாக பேசினான் என்று வர்ற இடத்தில் நாம் இரண்டையும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். இரண்டு வார்த்தைகளும் வந்துவிட்டதல்லவா. விம்மல் என்பது பேச முடியாத நிலை. விசும்பல் என்பது பெருமூச்சு விட்டு விட்டு தவிக்கக்கூடிய ஒரு நிலை. அதுதான் விசும்புதல். அப்படி பெண்கள் பொதுவாக அந்த விசும்பல் கூடிய நிலையில் இருப்பார்கள். அந்த துணியை வாயில் அடைத்து கொண்டு அவர்கள் பேசுவது வெளியையும் கேட்காமல், ஆனால் உள்ளுக்குள்ளாக ஏதோ அந்த துயரத்தின் ஆற்றாமையால் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டும் இருப்பார்கள். அதுதான் விசும்பல். அந்த வார்த்தைகள் தெளிவாகவும் இருக்காது, ஆனால் ஏதோ ஒன்றை பேசுவார்கள். அதுதான் விசும்பல் என்ற நிலை. விம்மல் என்பது அந்த வார்த்தைகளையும் பேச முடியாத நிலை, தவிப்பு நிலை. வார்த்தைகள் தொண்டையில் அடைத்து கொள்ளக்கூடிய நிலை, அதுதான் விம்மல் நிலை. தேம்புதல்னு சொல்லலாம், தேம்புதல் அதுக்கு தேம்புதல் மாதிரி. எல்லாம் கிட்டத்தட்ட ஒத்த பொருள் உடையவை தான். தேம்புதல் சரி, நன்றி. பொதுவாக எல்லாமே அழுகையின் ஒரு பிரிவு தான். அழுகை என்பதற்குள் எல்லாம் வந்துவிடும். தேம்புதல், அழுதல், விம்முதல், விசும்புதல், ஏங்குதல், அரற்றுதல் எல்லாம் ஒத்த பொருள் தரக்கூடியவை தான். சின்ன சின்ன வேறுபாடுகளை நாம் அதன் அந்தந்த இடங்களில் பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும். சிறப்பு அவ்வளவு இருக்கு. வார்த்தைகளை வைத்திருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் நம்மவர்கள் மனித உணர்வுகள் ஒற்றை விஷயம்தான் அழுகுதல் என்பது. அது எந்தெந்த விதங்களில் எல்லாம் வெளிப்படும் என்பதை உன்னிப்பாக கவனித்து வெவ்வேறு வார்த்தைகள் வைத்திருக்கிறார்கள். புலம்புதல், அது இன்னும் புலம்புதல் என்ற வார்த்தை இருக்கு, புலம்புதல். சரி ஐயா, அந்த அடுத்த பாடல் போ. ஆ ஒரு சரி, நீங்க சின்ன பாருங்க. தொடர் கேள்வி ஆ ஐயா. ஆ சில திரைப்படங்கள்ல, கிராமத்து திரைப்படங்கள்ல வந்து விம்மல் காட்சிகள் வரும்போது வாயை மூடிக்கொள்வது போல ஒரு காட்சி அமைப்பு இருக்கும் ஐயா. ஆமாம், அந்த அது வாயை மூடிக்கொள்ளக்கூடிய நிலை தான் விசும்பல் நிலை. ஓ அந்த விசும்பல் அது. விசும்பல் நிலை அதுதான். நன்றி ஐயா. ஏதோ அவர்களை ஒரு ஏதாவது வாயை விட்டு வார்த்தைகள் வெடித்து வெளியே வந்து விடுமோ என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதை பொத்தி வைக்க முயல்கிறார்கள். உள்ளுக்குள்ளேயே பொத்தி வைத்து கொண்டு அந்த ஆனால் அந்த தவிப்பு வருகிறது, தொண்டையை விட்டு வெளியே வருகிறது. அதை பொத்தி கொள்கிறார்கள். அந்த நிலை தான் விசும்பல் நிலை. நன்றி. அடுத்த பாடல் போகலாமா? ம் போகலாமையா? ஆ சரி. இவ்வாறு கேள்வி கேட்ட பரதன் அடுத்தும் ஒரு கேள்வி கேட்கிறான் தன் தாயை நோக்கி. தாய் பதில் சொல்வதற்கு முன்பாகவே அடுத்தும் ஒரு கேள்வி கேட்கிறான். ராமன் வனம் போனான் என்று சொல்லுகிறாய். அவன் வனம் போனான் என்றால் எப்போது போனான்? தந்தை வானம் போன பின் ராமன் வனம் போனானா, அல்லது ராமன் வனம் போன பின் தந்தை வானம் போனானா என்ற ஒரு வினாவை தொடுக்கிறான். தந்தை இருந்திருந்தால் ராமனை காடு செல்ல அனுமதித்திருக்க மாட்டான். எனவே இந்த கேள்வி அவனுக்கு மனதுக்குள் வருகிறது. நம் தந்தை ராமனை வனம் அனுப்புவதற்கான வாய்ப்பே இல்லையே. எனவே தந்தை இறப்பதற்கு முன்பு ராமன் வனம் போனானா அல்லது இறந்த பிறகு போனானா என்று கேள்வி கேட்கிறான். இறந்த பிறகு போனான் என்றால் ஏன் போனான், என்ன நடந்தது என்று இவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. எனவே அந்த வினாவை அவன் கேட்கிறான். அந்த வினாவுக்கு கைகேயி பதில் சொல்கிறாள். முதலில் அதற்கு பதில் சொல்லுகிறாள். அத்தோடு ராமன் வனம் போனதற்கான காரணம் என்பதற்கு என்ன என்பதற்கும் பதில் சொல்லிவிடுகிறாள். ராமன் எதுவும் தவறு செய்து வனத்திற்கு போகவில்லை. ஏதோ தெய்வ குற்றம் நிகழ்ந்து அதன் காரணமாக அவன் காடு செல்ல நிலை ஏற்படவில்லை, அல்லது ஆகாத விதி ஏற்பட்டு அதனால் ஆரண்யம் செல்லக்கூடிய நிலை வந்து வாய்க்கவில்லை. இதெல்லாம் காரணம் அல்ல. அவன் வனம் போனது தந்தையார் இறந்த பிறகுதான் வனம் போனது போனான் இல்லை இல்லை, அவன் வனம் போன பிறகுதான் தந்தையார் இறந்தார். தந்தையார் உயிரோடு இருக்கும்போதுதான் வனம் போனான். வனம் போனதற்கான காரணம் நான் கேட்ட வரம் தான். நான் உனக்காக ராஜ்யம் பெற்று வைத்திருக்கிறேன். இரண்டு வரங்கள் கேட்டேன். ஒரு வரத்தால் ராமனை காட்டுக்கு அனுப்பினேன். இன்னொரு வரத்தால் உனக்கு இந்த பெரும் பாக்கியம் கிடைக்கும்படியான, ராஜ்ய செல்வம் கிடைக்கும்படியான வேலையை நான் செய்திருக்கிறேன், எல்லாம் உனக்காக செய்திருக்கிறேன் என்ற தொனியில் அவள் பேசுகிறாள். புற்றமொன்றில்லையேல் கொதித்து வேறுளோர் செற்றதும் இல்லையேல் தெய்வத்தால் அன்றேல் பெற்றவன் இருக்கவே பிள்ளை காண்புக உற்றதென் பின்னவன் உழந்ததென் என்றான். என்று அடுத்தும் ஒரு கேள்வி கேட்ட பிறகுதான் இந்த பதிலை சொல்லுகிறாள். வாக்கினால் வரந்தர கொண்டு மைந்தனை போக்கினேன் வனத்திடை போக்கி பாருண காக்கினேன் அவனது பொருட்கள் ஆமையால் நீக்கினான் தன்னுயிர் நேமி வேந்தென்றாள். பெற்றவன் இருக்கவே பிள்ளை காண்புக உற்றதென் தந்தை உயிரோடு இருக்கும்போதுதான் ராமன் வனம் சென்றான் என்ற பதிலை முதலில் கைகேயி சொல்லுகிறாள். அதற்கு மறுதலையாக பரதன் கேள்வி கேட்கிறான், பெற்றவன் இருக்க மகன் வனம் போவானா? தசரதன் இருக்கும்போது ராமன் வனம் போவதற்கான நிலை எவ்வாறு உண்டாகியிருக்க முடியும் சொல் என்று கைகேயியை துளைத்து எடுக்கிறான் கேள்விகளா. கைகேயி அதற்கு சொல்லக்கூடிய பதில்தான், நான் பெற்ற வரம் தான் காரணம், ராமன் வனம் போவதற்கு காரணம். அவன் வனம் போனதனால் அந்த சோகம் தாழாமல் உன் தந்தை வானம் போய்விட்டான் என்று அவள் உண்மையை சொல்லிவிடுகிறாள். நடந்ததை நடந்தவாறே சொல்லிவிடுகிறாள். மாற்றி உரைக்கவில்லை. என்னதான் அவள் சதி புரிந்திருந்தாலும் சூழ்ச்சி செய்து ராமனுக்கு போக வேண்டிய அந்த முறைப்படியான அரச செல்வத்தை முறை தவறி பெற்றிருந்தாலும் அவள் பொய் சொல்லக்கூடியவளாக இல்லை. அடிப்படையில் அவள் நல்லவள்தான். இப்போது மகனிடம் இருந்து தப்பிப்பதற்காக மாற்றி ஏதாவது சொல்லியிருக்கலாம். தன்பால் குற்றம் இல்லாதது போல் காட்டி வேறு ஏதோ நடந்துவிட்டது போல் புனைவு கதைகளை சொல்லி இந்த கதையின் போக்கையே அவளால் மாற்றியிருக்க முடியும். தன்னை நல்லவள் போலவே தன் மகன் முன்பு அவள் காட்டி நடித்திருக்க முடியும். ஆனால் அவளால் தொடர்ந்து அதை செய்ய முடியவில்லை. அந்த ஒரு உக்கிரத்தன்மை அந்த வரம் கேட்கும்போது அவளுக்கு இருந்தது. மனதை கல்லாக்கி கொண்டு தசரதனிடம் வரம் பெற்று விட்டாள். தொடர்ந்து அவளால் அந்த ஆகாத்திய நாடகம் போலியாக நடிப்பது அதை செய்ய முடியவில்லை. முக்கியமாக மகன் முன்பு அதை செய்ய முடியவில்லை. மகனன் தன் மகன் பரதன் கண்ணெதிரே அதை செய்ய முடியவில்லை. எனவே அங்கு அவளால் பொய் சொல்ல முடியவில்லை. நடந்ததை நடந்தபடியே சொல்லிவிடுகிறாள். தான் கேட்ட வரத்தால் தான் ராமன் வனம் போக நேர்ந்தது, தசரதன் உயிரை விட நேர்ந்தது என்ற உண்மையே அவள் சொல்லிவிடுகிறாள். இதை கேட்டதும் பெரும் கோபத்திற்கு உள்ளாகிவிடுகிறான் பரதன். ஏற்கனவே அவன் கைகேயியினுடைய வார்த்தைகளில் சிறிது கோபம் கொண்டுதான் அவளோடு உரையாடி கொண்டு இருக்கிறான். அவள் தசரதன் இறந்து போனதை குறித்த வருத்தம் தோய்ந்தவளாக பரதனோடு பேசிக்கொண்டிருக்கவில்லை. இயல்பாக ஒரு செய்தி தெரிவிப்பவள் போல் பேசிக்கொண்டிருக்கிறாள். எனவே அவள் பேசும் உரையிலேயே அவள் மீது அவனுக்கு கொஞ்சம் கோபம் ஏற்கனவே இருந்து கொண்டு இருக்கிறது. அடிப்படையில் தாய் மீது அவன் ஏற்கனவே அன்புடையவனாகத்தான் இருந்திருப்பான். பொதுவாக பிள்ளைகள் தாய் மீது அன்புடையவர்களாகத்தான் இருப்பார்கள். இதற்கு முன்பெல்லாம் அவன் தன் தாயாகிய கைகேயி மீது பாசமிக்க மைந்தனாகத்தான் இருந்திருப்பான். இப்போது தந்தையின் இறப்பு செய்தியை அவள் கூறுகின்ற தோரணை அவனுக்கு பிடிக்கவில்லை. அதை துயரம் தோய்ந்து துடித்து சொல்லாமல் சாதாரண செய்தி வாக்கியமாக பேசிக்கொண்டு இருக்கிறாள். அதன் காரணமாக அவள் மீது ஒரு கோபம் அவனுக்குள் மனதுக்குள் இருக்கிறது. இதுவரைக்கும் அவள் தவறு செய்ய தவறு செய் அவள் செய்த தவற்றை அவன் அறியவில்லை. எனவே அவள்பால் பெரும் கோபம் இதுவரைக்கும் அவனுக்கு வரவில்லை. இப்போது அவளே வாக்குமூலம் கொடுத்து விட்டாள். தான் வரம் கேட்டதனால்தான் ராமன் வனம் சென்றான் என்ற உண்மையை சொல்லிவிட்டாள். எனவே அவனுக்கு தாய் மீது அபார கோபம் வந்து விடுகிறது. அடக்க முடியாத சீற்றம் பிறக்கிறது அவன் மனத்துக்குள். கொதித்த கோளரி என்று அவனுடைய நிலையை கம்பர் ஒரு வாசகத்தால் சுட்டுகிறார். சிங்கம் சீற்றம் கொள்வது போல் கொதிப்போடு பிடரி மயிரெல்லாம் சிலிர்த்து கொண்டு பெரும் ஆவேசம் உற்றது போல் அவனுடைய நிலை ஆகிவிட்டது என்று கம்பர் சொல்கிறார். கொதித்த கோளரி என்று சொல்கிறார். அந்த வார்த்தையை அவள் சொன்னவுடன் நடந்ததை குறித்ததை நடந்ததை அவ் நடந்தபடியே அவள் சொன்னவுடன் எதிரே நின்றிருப்பது தாய் என்று கூட அவன் கருதவில்லை. அவளை கொன்றுவிட வேண்டும் என்ற ஒரு நிலை. சிங்கம் போல் சீறி அவள் மீது பாய்ந்து அவளை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்ற ஒரு ஆவேச நிலை அவனுக்குள் பிறக்கிறது. ஆனால் அவ்வாறு செய்வது ராமன் முதலியவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று. தன் தமையன் பின்னால் தன்னை கடிந்து கொள்வான். இவ்வாறு தாயை பால் நீ நடந்து கொண்டாயே என்று தன் அண்ணனே தன் மீது மிக கடும் கோபம் கொள்ளக்கூடிய நிலை உருவாகும். தன்னோடு தன் அண்ணனே பேச முடியாத ஒரு பேசாமல் ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். தன் அண்ணன் அத்தோடு தன்னை கைவிட்டு விடுவான். தாய் கொலை செய்தவனை தன் அண்ணன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். தன் அண்ணனுடைய உறவு தனக்கு இல்லாமல் போகும் என்பதை மனதிற்குள் ஒரு கணத்திற்குள் அந்த கோப நிலையிலும் அவன் புரிந்து கொள்கிறான். எனவே தாயை கொல்லக்கூடிய அந்த நிலையை அவன் கைவிட்டு விடுகிறான். அது தாய் என்பதற்காக கைவிடவில்லை. இவள் தாயாயிற்றே, இவளை கொல்வது தகாது என்று நினைத்து கைவிடவில்லை. தமையனாகிய ராமன் கண்டிப்பானே, தமையனுடைய உறவு அதன் பிறகு தனக்கு இல்லாமல் போய்விடுமே என்ற இந்த சிந்தனையால் தாயை எதுவும் செய்யாமல் அவன் விடுகிறான் என்று கம்பர் குறித்து செல்கிறார் கதை போக்கில். கொடியவன் கோபத்தால் கொதித்த கோளரி கடியவள் தாயென கருதுகின்றிலன் நெடியவன் முனியுமின் தஞ்சி நின்றனன் இடியுறும் அணையவும் மொழி இயம்புவான். அவனுடைய கோபம் எல்லாம் அவனுடைய வார்த்தைகளாக வெளிப்படுகின்றன. இடியைப் போல் அவன் வாயிலிருந்து வார்த்தைகள் வந்து கையையே தாக்குகின்றன. கையையை நோக்கி அவன் பேசத் தொடங்குகிறான். அதில் அமைந்த முதல் பாடல்தான் இது. மாண்டனன் எந்த என் தன்முன் மாதவம் பூண்டனன் இன்கொடும் புணர்ப்பினால் என்றால் கீண்டிலன் வாயது கேட்டும் நின்றையான் ஆண்டனன் ஆண்டனனே அன்றோ அரசை ஆசையால். மாண்டனன் எந்தை என் தந்தை இறந்து போனான். என் தன்முன் மாதவம் பூண்டனன் என் அண்ணனோ தவக்கோலம் பூண்டு விட்டான். பெரும் தவக்கோலம் பூண்டு விட்டான். மாண்டனன் எந்தை, எந்தை என்றால் என் தந்தை என்று பொருள் தரக்கூடிய வார்த்தை அது. என் தந்தை என்பதனுடைய மரு வடிவம்தான் எந்தை என்பது. என் தம்முன், தம்முன் என்றால் அண்ணன் என்று பொருள். தனக்கு முன்னாக பிறந்தவன் தம்முன். அது காரண அடிப்படையில் வந்த சொல். என் தன்முன் என்னுடைய அண்ணன். மாண்டனன் எந்த என் தம்முன் மாதவம் பூண்டனன் என் தந்தை இறந்து போனான். என் அண்ணன் மாதவம் பூண்டு விட்டான், தவக்கோலம் பூண்டு விட்டான். நின் கொடும் புணர்ப்பினால் என்றால் உன்னுடைய கொடிய வஞ்சகத்தால் தந்தை மாண்டு விட்டான், தமையன் தவக்கோலம் பூண்டு கானகம் சென்று விட்டான் என்றால் புணர்ப்பு என்ற வார்த்தை இங்கு கவனிக்கத்தக்கது. புணர்ப்பு என்பது இங்கு வஞ்சகம் என்ற பொருளில் வருகிறது. நின் கொடும் புணர்ப்பினால் புணர்ப்பு என்ற வார்த்தைக்கு பொதுவாக இணக்கம், சேர்க்கை என்ற பொருள் இப்போதும் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் இலக்கியங்களில் புணர்ப்பு என்ற வார்த்தை பல இடங்களில் வஞ்சகம் என்ற பொருளில் வரும். அது ஒரு அரிய பொருள்தான். புணர்ப்பு என்பதற்கு வஞ்சகம் என்ற பொருள் என்பது அரிதாக வரக்கூடியதுதான். ஆனால் பாரதியாரே புணர்ப்பு என்ற வார்த்தையை வஞ்சகம் என்ற பொருளில் பயன்படுத்தியிருக்கிறார். அந்த நான் என்ற தலைப்பில் பாரதி பாடிய பாடலில் அந்த புணர்ப்பு என்ற வார்த்தை வருகிறது. வானில் பறக்கின்ற புல்லெல்லாம் நான் என்று தொடங்கக்கூடிய பாடல் அது. அதில் அவர் பாடுகிறார், இன்னிசை மாதர் இசையுளேன் நான், இன்பத் திரள்கள் அனைத்துமே நான், புல்நிலை மாந்தர்தம் பொய்யெல்லாம் நான், பொறையரும் துன்பப் புணர்ப்பெல்லாம் நான். அந்த இடத்தில் பாரதி புணர்ப்பு என்ற வார்த்தையை வஞ்சகம் என்ற பொருளிலேயே பயன்படுத்தியிருக்கிறார். இங்கு மிக வெளிப்படையாகவே வஞ்சகம் என்ற பொருளை உணர்த்தி நிற்கிறது புணர்ப்பு என்ற வார்த்தை. நின் கொடும் புணர்ப்பினால் மாண்டனன் எந்தை என் தம்முன் மாதவம் பூண்டனன் என்றால் என்று நடந்தது என்றால் கீண்டிலேன் வாயது. இதை நீ என்னிடம் சொல்லுகிறாய், சொன்ன அந்த வாயை நான் கிழிக்காமல் இருக்கிறேன். நீ சொன்ன அந்த கணமே பாய்ந்து வந்து உன் வாயை கிழித்து எரிந்திருக்க வேண்டும். இந்த செய்தியை சொன்ன உன் வாயை நான் கிழித்து இரண்டாக்கி இருக்க வேண்டும். ஆனால் நான் அதை செய்யாமல் இருக்கிறேன். கீண்டிலேன் வாயது. கீண்டிலேன் என்றால் கிழிக்காமல் இருக்கிறேன். கிழிக்கவில்லை, நான் கிழிக்கவில்லை என்று பொருள் தருகிறது. அதுவும் ஒரு அரிய வார்த்தை தான். அது அதனுடைய வேர் வந்து கீழ் என்பது. கீழ் என்பதிலிருந்து கீண்டான், கீண்டிலேன், கீண்டிலேன் என்றெல்லாம் சொற்கள் வேறு வடிவங்கள் பெறுகின்றன. அதனுடைய வேர் கீழ் என்பதுதான். எப்படி இதை போல இன்னொரு சொல் பார்க்க வேண்டும் என்றால் மாள் என்ற வார்த்தையை பார்க்கலாம். இந்த மாள் என்பதிலிருந்து மாளுதல் வருகிறது. இறந்து போதல், மாள், மாளுதல், இறந்து போதல். அதிலிருந்து மாண்டான், மாண்டேன் என்றெல்லாம் சொற்கள் வேறு வடிவம் பெறுகிறது அல்லவா? அதே போல கீழ் என்ற வார்த்தையிலிருந்து கீண்டான், கீண்டிலேன் என்றெல்லாம் வேறு வடிவில் வார்த்தைகள் பிறக்கின்றன. கீண்டிலேன் வாயது, நான் உன் வாயை கிழிக்கவில்லை. கேட்டும் நின்ற நான், அதை நீ சொன்ன பிறகு அதை காதார கேட்டு பிறகும் அவ்வாறே நின்று கொண்டிருக்கின்ற நான், எதுவும் செய்யாமல் உன் வாயை கிழிக்காமல் நின்று கொண்டிருக்கின்ற நான், ஆண்டனனே அன்றோ அரசை ஆசையால். நீ இதை சொன்ன பிறகும் சும்மா நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் நீ வஞ்சகத்தால் பெற்றிருக்கின்ற இந்த ராஜ்யத்தை நான் ஏற்றுக்கொண்டு ஆண்டவனுக்கு ஏற்றுக்கொண்டு அதை அரசாட்சி புரிந்ததற்கு சமானமாகிவிடுகிறது. ஆசையோடு நானே இதை ராஜ்யத்தை ஆண்டவன் என்ற நிலையை நான் அடைந்தவன் ஆகிவிட்டேன் என்று சொல்கிறான். தன்னுடைய இயலாமையை தெரிவிக்கிறான். இந்நேரம் நான் உன்னை வாயை கிழித்து கொன்றிருக்க வேண்டும், அது நான் செய்யாமல் இருக்கிறேன் என்றால் உலகம் என்ன சொல்லும்? இவன் தாய் சொல்லுக்கு உடன்பட்டு அரசை ஆளக்கூடிய மனநிலைக்கு ஆளாகிவிட்டான், இவனும் ஆசை வைத்து விட்டான் அந்த ராஜ்யத்தின் பால் என்று சொல்லும். எனவே உன்னை கொல்லாமல் இருக்கின்ற இந்த கணத்திலேயே நான் அரசை ஆண்டவனுக்கு சமானமாக ஆகிவிடுகிறேன். நானும் ஆசை உற்று ராஜ்யத்தை பெற்ற அந்த வஞ்சக செயலுக்கு உடந்தையாகி விடுகிறேன். உன்னை கொல்லாமல் இருப்பதே நான் இந்த ராஜ்யத்தை ஆண்டதற்கு சமானமாகி விடுகிறது. ஆண்டனனே அன்றோ அரசை ஆசையால், நான் உன்னை கொல்லாமல் இருப்பதனால், கொல்லாமல் சும்மா நின்று கொண்டிருப்பதனால் நீ பெற்ற கபடத்தால் பெற்ற முறை தவறி பெற்ற அரசை ஆண்டவனுக்கு இணையாகி விடுகிறேனே, ஐயோ என் நிலைமை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி புலம்புகிறான். மாண்டனன் எந்த என் தம்முன் மாதவம் பூண்டனன் நின்கொடும் புணர்ப்பினால் என்றால், கிண்டிலன் வாயது கேட்டும் நின்றையான் ஆண்டனனே அன்றோ அரசை ஆசையாள். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். கையேயை நோக்கி பரதன் சொல்லுகிறான், உன் வஞ்சகத்தால் தான் மன்னவன் மாண்டான், ராமன் தவக்கோலும் பூண்டான் என்றால் இதைச் சொல்லக்கூடிய உன் வாயை நான் அந்த கணத்திலேயே கிழித்திருக்க வேண்டும். ஆனால் கிழிக்காமல் பேசாமல் நின்று கொண்டிருக்கிறேன். அவ்வாறு நின்று கொண்டிருப்பதே உனக்கு நான் உடந்தையாகி இந்த ராஜ்யத்தை பேராசையோடு பெற்று ஆண்டவனுக்கு சமானமாகிவிட்ட நிலையை காட்டுகிறது. இப்படி ஆகிவிட்டதே நிலை என்று சொல்கிறான். உன்னை கொல்ல முடியவில்லையே என்று தவித்து நிற்கிறான். இதுதான் இந்த பாட்டினுடைய கருத்து. இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு பாடல் சொன்னீங்கல்ல ஐயா, இதுல தொகுப்புல இல்லாத பாடல், அதுல கோளரின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்கல்ல ஐயா. ஆமா, கோளரினா சிங்கம்னு சிங்கம், அர்த்தமா? அரி என்றால் சிங்கம், கோளரி என்றால் கொல்லக்கூடிய, கொல்லும் சிங்கம் என்று அர்த்தம். கோளரி, கொடிய சிங்கம் அல்லது கொல்லும் தன்மையுடைய சிங்கம் என்று பொருள் அதற்கு. அரி என்றால் சிங்கம். சரி. அதே போல் இங்க கீழ்க்கு அது வந்து கிண்டிலேன்னு வந்துச்சு இல்லையா, ஆ, அதோட வேர்ச்சொல்லும் கீழ்னு ஒரு சொல் சொன்னீங்கல்லையா, கீழ். ஆமாம், இதோ இருக்க கிண்டிலேன். கீழ். ஆமாம், இதைத்தானே சொல்கிறீர்கள், கீழ். ஆமாம், ஆ, இதிலிருந்து தான் அந்த அதுக்கும் கீழ்நிலை என்பது பிறக்கிறது. ஆ, சரியா, நீங்கள் அதுவும் உங்கள் கிழின்றதுக்கும் ஒரே வேர் சொல்ல. ஆ அது வேற. ஆ, கிழித்தல் என்பதற்கான வேர் வேறு, அது வேறு சொல். இந்த கீழுதல் என்பதற்கான பொருளாக கிழித்தல் என்ற சொல்லை சொன்னேனே தவிர அந்த சொல்லுக்கும் இந்த சொல்லுக்கும் சம்பந்தம் இல்லை. அது வேறு, இது வேறு. கீழுதல் என்றால் கிழித்தல் என்று பொருள். கீழுதல் எப்படி மாழுதல் என்றால் இறந்து போதல் என்ற பொருளை தருகிறதோ, அதே போல கீழுதல் என்றால் கிழித்தல் என்ற பொருள் தருகிறது. அந்த கீழ் எப்படி மாள் என்பது மாண்டான் என்றெல்லாம் வேறு வடிவம் பெறுகிறது, அதே போல் கீழ் என்பது கீண்டான் கீண்டிலேன் என்றெல்லாம் வேறு வடிவம் பெறுகிறது. சரியா, ஆனா அதற்கு பொருள் வந்து கிழியின் தானயா, ஆமாம், கீழ்னா கிழி. கிழித்தல், கீழுதல் என்றால் கிழித்தல் என்று அர்த்தம். கீழ் என்றால் கிழி என்று உத்தரவிடுகிறது. ஒரு அது ஏவல் வினையாக வருகிறது. கீழ் என்றால் கிழி என்று அர்த்தம் தருகிறது. மாள் என்றால் மாண்டு போ என்று அர்த்தம் தருகிறது அல்லவா? அதே போல் கீழ் என்றால் கிழி என்று அர்த்தம் தருகிறது. கிழித்து விடு, அதை கிழித்து விடு, அதை கீழ் என்றால் அதை கிழித்து விடு என்று அர்த்தம். சரிங்க, ஆனா அதுக்கும் வேர் சொல்கும் கிழிக்கும் சம்பந்தம் இல்லை, அது ஆமாம், தனியான கிழி பொருள் என்பது ஒற்றுமை. வேறுபாடு, பொருள் தான், பொருள் ஒற்றுமை தான். கிழி என்பது அது அது தனி வேர், கிழி என்ற வேர் அதிலிருந்து வருகிறது. நன்றி ஐயா. ஐயா, அதே போல் நீங்க அந்த பாரதியார் பாடல் சொன்னீங்கல்லையா, அந்த ஆ வரிக்கு அர்த்தம் என்ன, அந்த புணர்ப்பு? ஆ அதில் பாரதியார் அந்த பாடலில் நானே அனைத்துமாக இருக்கிறேன் என்ற ஒரு வேதாந்த கருத்தை பாடுகிறார். நாம் இந்த உடல் அல்ல, நாம் பிரம்மம், பிரம்மஸ்வரூபமாகவே அனைவரும் இருக்கிறோம். ஒருவர் இருவர் அல்ல, அனைவருமே பிரம்மஸ்வரூபங்கள் தான். அனைத்து உயிர்களுமே பிரம்மஸ்வரூபம் தான். அதை அனுபவமாக பெற்ற பிறகு நாமே எல்லாமாக இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலை நமக்கு வந்து வாய்க்கும். அப்போது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒருவராக நாம் இருப்போம். இதுதான் ஞானிகளுடைய அனுபவம். அந்த அனுபவ நிலையை பாரதி அங்கு பேசுகிறார். அந்த பாடலில் நான் என்ற தலைப்பில் உள்ள அந்த பாடலில் பேசுகிறார். அதில் சொல்லுவார், வானில் பறக்கின்ற புல்லெல்லாம் நான், மண்ணில் திரிகின்ற விலங்கெல்லாம் நான், என்று எல்லாவற்றையும் சொல்லுவார். எல்லாமே நானாக இருக்கிறேன், எதிலிருந்து நான் பிரிந்திருக்கவில்லை, எல்லாமாக உள்ளடக்கிய ஏகமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை அது. அது பிரம்ம நிலை. அதில் அவர் வரிசையாக சொல்லி வரும்போது இந்த புணர்ப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இன் இசை மாதர் இசை உலகின் நான், இசையாக இருப்பவனும் நான் தான், அந்த இசை இசைக்குள் இருப்பவனும் இசையாக இருப்பவனும் நான் தான், இன்பத் திரள்கள் அனைத்துமே நான், இந்த உலகத்தில் இன்பங்களாக இருக்கக்கூடிய எல்லாமே நான் தான், புல்நிலை மாந்திரதம் பொய்யெல்லாம் நான், நல்ல விஷயங்களை எல்லாம் நான் நான் என்று சொல்லி வந்தவர் அதன் பிறகு எதிர்மறை விஷயங்களையும் சொல்லுகிறார். எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் அந்த ஏக நிலை. அங்கு வெறும் நன்மை மட்டும் உள்ளடங்கிய நிலை அல்ல, நன்மை தீமை எல்லாவற்றையும் உள்ளடக்கிய நிலை அது, அதுதான் ஏக நிலை. எனவே எதிர்மறை விஷயங்களையும் சொல்லுகிறார். புல்நிலை மாந்தர்தம் பொய்யெல்லாம் நான், இழிவான மனிதர்களுடைய பொய்யான காரியங்களெல்லாம் நான் தான், புறையறும் துன்ப புணர்ப்பெல்லாம் நான், தாங்க முடியாத துன்பத்தை விளைவிக்கக்கூடிய வஞ்சகங்கள் எல்லாம் நான் தான் என்று பாரதியார் பாடுகிறார். வஞ்சகம் பொய் களவு சூது இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கிய நிலை. அன்பு பண்பு பாசம் பரிவு இன்பம் என்ற உயர்ந்த நிலைகள் இவை இவையெல்லாம் அதற்குள் அடங்கி இருக்கின்றன. அதைப்போல வஞ்சகம் சூது பொய் எல்லாம் அதற்குள் அடங்கி இருக்கின்றன. எல்லாமாக அது இருக்கிறது, அதை விட்டு எதுவுமே அப்பால் கிடையாது, அதற்கு வெளியே ஒன்று கிடையாது, அதுவே எல்லாமாக உள்ளடங்கிய நிலை, அதுதான் பிரம்ம நிலை. அந்த நிலையை தான் அடைந்தால் தன்னுடைய அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை பாரதியார் அதில் அந்த இடத்தில் பாடலாக பதிவு செய்திருக்கிறார். அதில் அவர் எல்லாவற்றையும் உள்ளடக்கி பாடுகிறார். அப்படி பாடும்போது புணர்ப்பு எல்லாம் நான், வஞ்சகம் எல்லாம் நான் தான் என்று சொல்கிறார். அந்த பாடலை வேதாந்த ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும், அத்வைத ரீதியாக அதை புரிந்து கொள்ளும் போது அது சரியாக பொருள் புலப்படும், அந்த இடத்தில் சரியாக பொருள் புலப்படும். மேலோட்டமாக பார்த்தால் பாரதி ஏதோ ஆணவத்தில் பாடியது போல் தோன்றும், ஏதோ ஆணவ கூற்றாக அந்த வாசகங்கள் வெளிப்படுவது போல தோன்றும். அதை தவறாக பொருள் புரிந்து கொண்டு அதற்கு எதிர்மறையான அர்த்தங்கள் சொல்லுவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் வேதாந்த ரீதியாக சரியான தத்துவ பொருள் அடிப்படையில் அந்த பாடலை பார்க்கும்போது பாரதி மிகச்சிறந்த வேதாந்தியாக இருந்திருக்கிறார். வேதாந்த கருத்தை எல்லாம் உள்வாங்கி இருக்கிறார். அவர் ஒரு தத்துவ ஞானத்தை உணர்ந்த ஒருவராக இருந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சிறப்பையா, மிக்க நன்றி. கணேசன், ஐயா ஒரு கேள்வி. ஐயா, அந்த வண்டி சக்கரம் இல்ல தேர் சக்கரத்துல அந்த அச்சுக்கு வந்து கீழ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு ஐயா, அது கீழ், அது அது தமிழ் வார்த்தை தானே அதுவும்? அதுவும் தமிழ் வார்த்தை தான், அது கீழ். லா, ஓகே. அது வேற, அது அதுவும் தமிழ் வார்த்தை தான், அது நம்ம வழக்கத்தில் சொல்லக்கூடியது தானே. அது வேற ஏதோ கேள்வி கேட்டீர்களே, அது நான் அதுதான் கேட்டேன், மத்த யாராவது கேட்டாங்களான்னு கதை. அது வண்டி சக்கரத்தில் மட்டும் இல்லை, கதவுல கதவுல கூட அந்த கீல் என்று சொல்லுவார்கள். அந்த பொருத்தி, அந்த கதவை அந்த சட்டத்தோடு சுவரோடு பொருத்தக்கூடிய பொருத்தமிடுங்க. அந்த இடத்தை கீல் என்று சொல்லுவார்கள். அது வேறு யாரோ ஏதோ கேள்வி கேட்க தொடங்கினார்கள், விட்டு விட்டார்கள். இல்ல ஐயா, வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி சரி, அடுத்த பாடல் போகலாமா? இன்னொரு பாடல், போகும். வேற ஏதாவது கேள்வி இருக்கு? இந்த கீண்டான் என்ற வார்த்தை தேவாரத்தில் எல்லாம் பல இடங்களில் வரும். மால்யானை மத்தகத்தை கீண்டார் போலும், மாந்தோல் உடையா மகிழ்ந்தார் போலும் என்று அப்பர் பாடுகிறார். சிவனை குறித்து பாடும்போது மால்யானை மத்தகத்தை கீண்டார் போல். அவர் மீது ஏவப்பட்ட ஒரு யானையை இரண்டாக பிளந்து கொன்றார் என்று ஒரு புராண கதை வருகிறது. அந்த புராண கதை குறித்து அப்பர் பாடும்போது, மால்யானை மத்தகத்தை கீண்டார் போல், மத்தகத்தை இரண்டாக பிளந்தவர் போலும் என்று சொல்கிறார். கீழுதல் என்றால் இரண்டாக பிளத்தல், கிழித்தல். அந்த அர்த்தத்திலேயே அப்பரும் அந்த சொல்லை கையாண்டிருக்கிறார். அந்த பொருள்தான் இங்கு வந்தது. ஐயா, நீங்க எந்தை அப்படின்னு வார்த்தை சொன்னீங்க, அது நம்ம பாரதியார் பாடல்லே வருது ஐயா, எந்தையும் ஆமாம், தாயும். பாரதியார். ஆமாம், எந்தையின் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே என்று சொல்லியிருப்பார். இன்னும் பல இடங்களில் கூட அவர் எந்தை என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த பாரதி அந்த சுயசரிதை பகுதியில் எல்லாம் எந்தை என்ற சொல்லை கையாண்டி இருப்பார். அது பரவலாக அதிகமாக இலக்கியத்தில் வரக்கூடிய வார்த்தை எந்தை என்பது. அதை பாரதியும் பயன்படுத்தி இருக்கிறார். சரிதான். இவ்வாறு தாயை நோக்கி சுடுசொற்கள் பேசத் தொடங்குகிறான் பரதன். தொடர்ச்சியாக மிகப்பெரிய வசவுகளை தாய் மீது அவன் சொல்லுகிறான். அவளை கொல்ல வேண்டும் என்பதுதான் அவனுடைய தவிப்பு நிலை. அது முடியவில்லை. எனவே வார்த்தைகளாலேயே கொல்லக்கூடிய அளவிற்கு சொற்களை தொடர்ச்சியாக பிரயோகிக்கிறான். நோய் கூட உடனே கொள்ளாது. என் தந்தைக்கு நோயாக வரவில்லை, மாறாக பேயாக வந்து வாய்த்தாய். நோய் கூட உடலில் ஒருவரை கொல்ல வேண்டும் என்றால் கொஞ்ச நாள் இருந்து அவரை படாத பாடு படுத்தி அதன் பிறகு ஒரு நாள் வெகு நாள் கழித்து அவரை கொல்லும், உடனே கொள்ளாது. ஆனால் நீ திடீரென்று கொன்று விட்டாய். இவ்விதம் பார்க்கும்போது நீ நோய் அல்ல, பேய், என் தாய் அல்ல, பேய் என்று கைகேயியை அவன் கடுமையாக சாடுகிறான். நோயீர் அள்ளீர் நுண்கணவன் தன் உயிர் உண்டி, பேயீரே நீர் இன்னும் இருக்கப் பெறுவீரே, மாயீர் மாயா வன்பொழில் தந்தீர் முளை தந்தீர், தாயேரே நீர் இன்னும் எனக்கென் தருள் என் எனக்கென் தருவீரோ, எனக்கு பெரும் பழியை கொண்டு வந்து தந்து விட்டாய், நீ இன்னும் என்னென்ன தரப்போகிறாயோ. இப்படி கடுமையாக வரிசையாக தாய் மீது வசை சொற்களை அந்த மைந்தன் பிரயோகிக்கிறான். கடைசியாக உச்சபட்சமாக ஒன்றை சொல்லுகிறான், தாயை நோக்கி சொல்லுகிறான். சிறந்தார் சொல்லும் நல்லுரை சொன்னேன் செயலெல்லாம் மறந்தாய் செய்யாய் ஆகுதி மாயா உயிர் தன்னை, சிறந்தார் சொல்லும் நல்லுரை சொன்னேன் செயலெல்லாம் மறந்தாய் செய்தாய் ஆகுதி மாயா உயிர் தன்னை, துறந்தாய் ஆயிர் தூயையும் ஆதி உலகத்தே, பிறந்தாய் ஆதி ஈதளதில்ல ஈதளதில்லை பிரிதென்றான். இவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டாய், இதற்கு பிராயச்சித்தம் என்னவென்றால் நீ செத்து போக வேண்டும். நீ செத்து போனால்தான் இந்த உலகம் ஏதோ தவறு செய்து விட்டாள், பின்பு அதை உணர்ந்து திருந்தி தன் உயிரை மாய்த்து கொண்டாள் என்று உன் மீது பழி கூறுவதை நிறுத்தும். இல்லாவிட்டால் இந்த பழி தொடர்ந்து இருந்து கொண்டிருக்க வேண்டும். எனவே உனக்கு ஒரு கடைசியாக உனக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு இதோபதேசம் நான் சொல்லுகிறேன். இது நான் சொல்லக்கூடியதில்லை, நல்லோர்கள் சொல்லக்கூடியது. நல்லோர்கள் சான்றோர்கள் பொதுவாக இந்த மாதிரியான நிலையில் இறுதியாக ஒரு உபாயம் சொல்லுவார்கள். இந்த மாதிரியான பழியில் இருந்து மீள்வதற்கு ஒரு உபாயம் சொல்லுவார்கள். அதை உனக்கு நான் சொல்கிறேன், நானாக சொல்லவில்லை, ஒரு மகனாக உனக்கு சொல்லவில்லை. அந்த சான்றோர்கள் சொல்லுவதை உனக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறான். நீ செத்து போ, நீ செத்து போனால்தான் இந்த பழியில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் நீ மீள்வாய். இயல்பு நிலைக்கு மக்கள் எல்லாம் மீள்வார்கள். இந்த பழி தொடர்ச்சியாக தொடராமல் அற்றுப்போவதற்கான வாய்ப்பு அந்த ஒன்றில்தான் இருக்கிறது. நீ இறந்து போவதில்தான் இருக்கிறது. நீ உயிர் விட்டுதான் இதை நீ காக்க வேண்டும். இந்த பழியிலிருந்து என்னையும் உன்னையும் நீ காக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவ்வாறு சொல்லும்போது சிறந்தார் சொல்லும் நல்லுரை சொன்னேன் என்று சொல்கிறார். சிறந்தார் சான்றோர்கள் எதை சொல்லுவார்களோ அதை உனக்கு சொல்கிறேன் என்று என்கிறான். இந்த உயிரை விடுவதை சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் சொல்லியிருக்கிறார்கள். வள்ளுவரே சொல்லியிருக்கிறார், மானம் வரின் உயிரை விடுவர் நல்லோர்கள். மானத்திற்கு ஒரு பழுது உண்டாகுமாயின், மானபங்கம் ஏற்படுமாயின், உயிரை விட்டு அதை சரிப்படுத்தி விட வேண்டும். உயிர் நீப்பின் மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் என்றெல்லாம் சொல்லுகிறார் வள்ளுவர். வள்ளுவருக்கே அந்த கருத்து இருக்கிறது. உயிரை விட மானம்தான் பெரியது. மானத்தை காக்க வேண்டும் என்றால் உயிரை விடுவது தக்கது என்றெல்லாம் பொருள்பட அவர் குறள் வடித்திருக்கிறார். இதை நடைமுறையில் கடைபிடித்தவர்களும் இருக்கிறார்கள். தவறாக தீர்ப்பு வழங்கிவிட்டோம், கோவலனை கொன்றுவிட்டோம் என்றதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில், என்ற உண்மை தெரிய வந்த மாத்திரத்தில் தன் உயிரை உடனே விடுக்கிறான். விடுத்து பாண்டியன் தன்னுடைய மானத்தை அங்கு காத்து கொள்கிறான். தனக்கு வசை வாராமல் செய்து கொள்கிறான். இவ்வாறு அன்றைய மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள். மானத்தையே பெரிதாக கருதியவர்கள் இருந்திருக்கிறார்கள். சங்க இலக்கியத்தில் ஒரு மன்னன் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பான். அவனுக்கு அப்போது தாகம் எடுக்கும். சிறை காவலரிடம் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று தண்ணீர் கேட்பான். சிறை காவலன் தண்ணீரை கொண்டு வந்து கொடுப்பான், அவமரியாதையோடு கொடுப்பான். இவன் மன்னனாக இருந்தவன் இப்போது சிறைப்பட்டு இருக்கிறான். ஒரு சாதாரண காவலாளி கூட அவனை மதிக்காமல் அந்த தண்ணீரை கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்கிறான். அது அவன் மனத்தை உறுத்துகிறது. இந்த தண்ணீரை பருகி நான் உயிர் வாழ வேண்டுமா என்று அந்த தண்ணீரை குடிக்காமலேயே அவன் இருந்தான் என்ற ஒரு பதிவெல்லாம் இருக்கிறது. இவ்வாறு மானத்தை பெரிதாக கருதக்கூடியவர்கள், உயிர் போனாலும் தண்ணீர் பருகாமல் உயிர் போகனாலும் போகட்டும், ஆனால் மானக்குறைவாக இந்த தண்ணீரை வாங்கி குடிக்கக்கூடாது என்றெல்லாம் கருதி இருக்கிறார்கள். ஆக உயிரை விட மானத்தை தான் பெரிதாக கருதி இருக்கிறார்கள். இங்கு பரதனும் அவ்வாறு தான் பேசுகிறான். நீ இறந்து போ, நீ இறந்தால்தான் இந்த பழியில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் மீள முடியும் என்று தாய்க்கு சொல்லுகிறான். முன்பு மேலோர்கள் உரைத்த உபதேசத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன், அதை நீ செய் என்று தாய்க்கு சொல்லிவிட்டு அங்கிருந்து அவன் வெளியேறுகிறான். இனிமேல் உன் முன்பு நான் நின்று கொண்டிருக்கவே விருப்பப்படவில்லை, உன் முகத்தில் விழிக்கவே எனக்கு விருப்பமில்லை. நான் கோசலையை சென்று பார்க்கிறேன், அவளிடம் போய் அழுது அரற்றினால்தான் எனக்கு கொஞ்சமாவது மன ஆறுதல் கிடைக்கும். நான் அவளை ராமனின் தாயாகிய அவளை நான் பார்க்கப் போகிறேன் என்று கையை விட்டுவிட்டு கோசலையினுடைய மாளிகைக்கு போகிறான். மாளிகைக்கு போனவன் கோசலையை எதிரே கண்டவுடன் சட்டென்று பாதத்தில் விழுந்து விடுகிறான். அவன் சட்டென்று விழுந்து கோசலினுடைய பாதத்தை பற்றி கொண்டு அரற்ற தொடங்கக்கூடிய அந்த காட்சியை கம்பர் மிக சிறப்பாக வர்ணிக்கிறார். அவன் வேகமாக தரையில் விழுந்ததை சொல்லும்போது மண் கிழிதர வீழ்ந்து என்று சொல்கிறார். தரையே இரண்டாக பிளந்து விடும்படி வேகமாக விழுகிறான் அவள் பாதத்தில். அந்த துயர தாளாமல் ஆவேசம் தாளாமல் நடந்த சம்பவங்களையெல்லாம் கேட்டு சகிக்க முடியாமல் ஓடோடி சென்று கோசலையை எது கண்ணெதிரே கண்டு அவள் பாதத்தில் பொத்தென்று விழுகிறான். அவன் விழுந்த வேகத்தில் தரையே இரண்டாக பிளந்து விடும்படியாக இருந்தது என்று கம்பர் பாடுகிறார். அவளுடைய பாதத்தை பற்றி கொண்டு தரையில் புரண்டு அங்கும் இங்குமாக அலை பாய்ந்து அழுது அரற்றுகிறான். இப்படி நடந்து விட்டதே, ஐயோ ராமனை எவ்வாறு நீங்கள் காடு செல்ல அனுமதித்தீர்கள் என்று கோசலையிடமே அவன் கேட்கிறான். நீங்கள் ஏன் அவனை காடு செல்ல அனுமதித்தீர்கள்? அடித்தளம் கண்டிலேன் யான் எனது யான் என் ஐயனை படித்தளம் காவணன் பேரற்பாலனோ பிடித்திலர் போலும் நீர் பிழைத்தீரால் எனும் பொடித்தளம் தோளுற புரண்டு சோர்கிறான். தரையில் புரண்டு தவிக்கிறான், துடிக்கிறான். என் ராமனை ஏன் காடு செல்ல நீங்கள் அனுமதித்தீர்கள்? ராமனின் தாயல்லவா நீங்கள்? நீங்கள் சொன்னான் அவள் அவன் கேட்டிருப்பானே. அவனை ஏன் காட்டிற்கு போக விட்டீர்கள்? என் தந்தை இப்படி மாண்டு போனானே என்றெல்லாம் சொல்லி புலம்புகிறான். இதெல்லாம் நடந்ததற்கு காரணமானவர்களை நான் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறேனே. இதையெல்லாம் நடத்தியவர்கள் குலத்தோடு அழிந்து போகாமல் இருக்கிறார்களே என்று சொல்கிறான். தன் தாயை குறித்தே கோசலையிடம் மிக கடுமையாக பேசுகிறான். என் தாய் தன் குலத்தோடு அழிந்து போகாமல் இருக்கிறாள். குலம் என்பது தாய், தாயின் குலம் என்பது அவள் பிறந்த அந்த குலத்தை குறிக்கும். இப்போது அவன் பாட்டன் வீட்டுக்கு சென்று வந்தான் அல்லவா, அந்த பாட்டனுடைய வம்சத்தை குறிக்கும். தாய் இவ்வாறான தவறு செய்ததனால் அந்த தாய் குலத்தோடு அழிந்து போயிருக்க வேண்டும். ஆனால் அவள் அழிந்து போகாமல் இன்னும் உயிரோடு இருக்கிறாளே என்று கோசலையிடம் சொல்லி புலம்புகிறான். கொடியவர் யாவரும் குலங்கள் வேறற நொடியிலர் யானது நோல்வது எங்கனம் கடியவள் வயிற்றினில் பிறந்த கல்வனேன் முடிவன் முடிகுவன் அருந்துயர் முடிய என்னுமாள். கடிவளாகிய அந்த கையினுடைய வயிற்றில் பிறந்த நான் என் துன்பம் விடுதலையாவதற்கு என் உயிரை நீக்பதற்கு நான் ஆயத்தமாக உயிரை நீக்பதற்கு நான் போகிறேன். அதற்கு முன்பு உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி புலம்புகிறான். அவன் புலம்பக்கூடிய அந்த நிலையை பார்த்த கோசலை ஒரு தெளிவு பெறுகிறாள். அதுவரைக்கும் அவளுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. என்னவென்றால், சதி செய்து கைகேகி சாம்ராஜ்யத்தை அபகரித்திருக்கிறாள். இதில் பரதனின் வேலையும் இருந்திருக்கும். பரதன் சொல்லிதான் அவள் செய்திருப்பாள். எல்லோரும் கூட்டு ஆலோசனை செய்து சேர்ந்து சதி செய்து இந்த காரியத்தை சாதித்து விட்டார்கள். பரதன் இதில் முக்கிய பாத்திரமாக இருந்திருப்பான் என்று அவள் கருதி கொண்டிருக்கிறாள். என்றால் பரதனுக்காகத்தானே இந்த ராஜ்யம் பெறப்பட்டது. எனவே பரதன் இதில் பங்காற்றியிருப்பான் என்று அவள் கருதி இருக்கிறாள். இப்போது அவன் வந்து புலம்புவதை பார்த்து, தவியாக தவிப்பதை பார்த்து, அழுது அரற்றுவதை பார்த்து, மண்ணில் கிடந்து புரள்வதை பார்த்து, அவன் இதை செய்ததற்கு வாய்ப்பில்லை என்ற உண்மையை உணர்கிறார். இந்த சதி திட்டத்தில் பரதன் பங்கு பெறவில்லை என்பதை அவள் அறிந்து கொள்கிறார். அவளுடைய அந்த மனம் மாற்றத்தை சொல்லக்கூடிய பாடலாகத்தான் இந்த 205வது பாடல் இருக்கிறது. கோசலையினுடைய மனநிலை அப்போது எவ்வாறு ஆனது? பரதனுடைய அந்த பரிதவிப்பு நிலையை பார்த்த கோசலை என்ன மனநிலைக்கு ஆளாகிறாள் என்பதை கம்பர் இந்த பாடலில் சொல்லுகிறார். மையரு மனத்தொரு மாசுளான் அலன் செய்யனே என்பது தேரும் சிந்தையாள் கைகையர் கோமகள் இழைத்த கைதவம் ஐயனீ அறிஞ்சிலை போலுமாள் என்றாள். மையரு மனத்தொரு மாசுளான் அலர் செய்யனே என்பது தேரும் சிந்தையாள். அவளுக்கு ஒரு தேர்ச்சி வருகிறது. இவன் குற்றமில்லாதவன், செய்யன், இவன் நேர்மையுடையவன்தான், இவன் பழி பாவம் அறியாதவன்தான், இவன் செய்யவன்தான் என்று தேரும் சிந்தை உடையவளாக மாறுகிறாள். ஏனென்றால் கண்ணெதிரே அவள் பரதனுடைய நிலையை காண்கிறாள். எனவே அவளுக்கு உடனே புரிந்துவிடுகிறது, அவனும் குற்றத்திற்கு உடன்பட்டு வேலை செய்திருப்பானேயானால் இவ்வாறு வந்து புலம்புவதற்கும் இவ்வாறு உண்மையாகவே அழுது அரற்றுவதற்கும் வாய்ப்பே இல்லை. போலியாக இவ்வாறு அழுது அரற்ற முடியாது. அவனுடைய அழுகையில் உண்மைத்தன்மையை அவள் பார்க்கிறாள். உண்மையாகவே அவன் நெஞ்சு வெடித்து மனம் குமுறி அவளம் தாளாமல் அரற்றுகிறான் என்பதை அவள் கண்டுகொள்கிறாள். எனவே அவள் தேர்ச்சி கொண்டு விடுகிறாள். இவன் தவறு செய்தவன் அல்ல, அல்லன் செய்யனே என்பது தேரும் சிந்தையாள். இவன் செய்யன்தான், இவன் நேர்மையானவன்தான், இவன் குற்றமில்லாதவன்தான் என்பது தேரும் சிந்தையாள் என்பதை தேரும் சிந்தையுடையவளாக ஆகிவிட்டாள். மையரு மனத்தொரு மாசுளான் அல்லன் செய்யனே, இவன் தனது மனத்தில் ஒரு மாசும் இல்லாதவன், ஒரு மாசும் உள்ளவன் அல்லன், மனத்து ஒரு மாசு உளான் அல்லன், ஒரு மாசும் உள்ளவன் அல்லன் செய்யனே, இவன் நேர்மையானவனே என்பது தேரும் சிந்தையால் என்பதை தேர்ந்து அறிந்த சிந்தையுடையவளாக ஆன அந்த கோசலை கைகையர் கோமகள் இழைத்த கைதவம் ஐயனீ அறிந்திலை போலுமாள் என்றாள். அவனை நோக்கி ஒரு வினா தொடுக்கிறாள். அந்த கைகேயி இழைத்த வஞ்சகத்தை ஐயனே நீ அறிந்திருக்கவில்லையா, உனக்கு அது தெரியாதா என்று கேட்கிறாள். அவள் அவன் தவறு செய்யவில்லை என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்கிறாள். முதலில் அவனுடைய நிலையைக் கண்டு நிச்சயப்படுத்திக் கொள்கிறாள். அதன் பிறகு அவனிடமே கேட்டும் அதை உறுதிப்படுத்துகிறாள். அவன் நிலை கண்டே அவளுக்கு நிச்சயமாகிவிடுகிறது. இருந்தாலும் கேள்வியாக கேட்டு அதை உறுதிப்படுத்துவதற்கு அடுத்து கேள்வியும் கேட்கிறாள். கைகையர் கோமகள் இழைத்த கைதவம். கைகையர் கோமகள் என்பது கைகையை குறிக்கக்கூடிய வார்த்தை. கைகையர் என்பது கேகய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள். கைகையர் கோ என்பது கேகய நாட்டு மக்களின் அரசன். கைகையர் கோமகள் என்பது கேகயர் நாட்டு அரசனின் மகள். ஆக கைகை, கைகையர் கோமகள், கைகேய கையேயாகிய அவள் இழைத்த கைதவம், செயல்படுத்திய அந்த வஞ்சகம். கைதவம் என்றால் வஞ்சகம் என்று பொருள். ஔவையினுடைய கொன்றை வேந்தல் வேந்தன் நூலிலேயே இந்த கைதவம் என்ற சொல் வஞ்சகம் என்ற பொருளில் வருகிறது. செய்தவம் மறந்தால் கைதவம் ஆளும் என்பது கொன்றை வேந்தன் வாசகம். நாட்டில் செய்தவம் இல்லாமல் போனால் எல்லா இடத்திலும் கைதவம் தான் இருக்கும் என்று சொல்லுகிறாள் ஔவை. செய்தவம் இருந்தால்தான் கைதவம் இல்லாமல் போகும், செய்தவம் இல்லாமல் போனால் கைதவம் தான் எங்கும் இருக்கும் என்று சொல்லுகிறாள் ஔவை. அங்கு இந்த கைதவம் என்ற வார்த்தை வஞ்சகம் என்ற பொருளில் ஔவையால் கையாளப்பட்டு இருக்கிறது. அதே பொருள்தான் இங்கும் கைதவம் வஞ்சகம். கைகையர் கோமகள் இழைத்த கைதவம் ஐயனே அறிந்திலை போலுமால், ஐயனே நீ அறியவில்லை போலும். ஆள் என்பது அசைச்சொல், அதற்கு தனியாக பொருள் பார்க்க வேண்டியதில்லை. ஐயனே அறிந்திலை போலும், நீ அறியவில்லையோ என்றாள் என்று கேட்டாள். மையரு மனத்தொரு மாசுளான் அலன். மையரு மனம், மனத்தொரு மாசுளான் அல்லன், மனத்தில் ஒரு மாசும் இல்லாதவன்தான் இவன். அந்த மனத்திற்கு ஒரு அடையை கொடுத்து சொல்கிறார். மையறு மனம், குற்றமற்ற மனம். மை என்ற வார்த்தை குற்றம் என்ற பொருளில் இலக்கியங்களில் பல இடங்களில் வரும். குற்றம், தவறு என்று பல பொருள்கள் அதற்கு வரும். மை என்பது பல பொருள் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. மை என்பதை பொதுவாக நாம் இப்போது கருநிறம் என்ற பொருளில் பயன்படுத்துகிறோம். இல்லை என்றால் மை எழுதுகோலில் இட்டு எழுதக்கூடிய அந்த மையை குறிக்க பயன்படுத்துகிறோம், அல்லது கண்ணில் தீட்டக்கூடிய மையை குறிப்பதற்கு பயன்படுத்துகிறோம். மை என்றால் கருமை என்ற பொருள் உண்டு. அந்த கருமை தான் அதனுடைய அடிப்படை பொருள். அதிலிருந்து வஞ்சகம், பொய், சூது இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடியதாக அது மாறும். மேகத்தை குறிக்கும். மேகம் கருமையாக இருப்பதனால் மேகத்தை குறிக்கும். மை என்றால் மேகத்தையும் குறிக்கும். இங்கு குற்றம் என்ற பொருள் வருகிறது. மையறு மனம், இயல்பிலேயே அவன் மனம் குற்றமற்ற மனம்தான். இயல்பிலேயே குற்றமில்லாத மனத்தை உடையவர்களுக்கு சந்தர்ப்பவசத்தால் சில நேரங்களில் அந்த மனதில் குற்றம் வந்து படிவது உண்டு, மாசு வந்து படிவது உண்டு. இரண்டையும் சேர்த்து சொல்லுகிறாள் இங்கு கைகேயி. மையறு மனம் என்பது இயல்பிலேயே அவனுடைய மனத்தை குறிக்கிறது. குற்றமற்ற மனம், அந்த குற்றமுற்ற மனத்தில், இயற்கையாக குற்றமற்ற மனத்தில் செயற்கையாக யாராவது தவறான போதனை செய்து அதன் மூலம் ஏதாவது மாசு வந்து படிந்து விட்டதா என்றால் அதுவும் அவ்வாறும் படியவில்லை. இயல்பாகவே இயற்கையிலேயே குற்றமற்ற மனமுடையவனாகிய அவனுக்கு செயற்கையாகவும் மாசு வந்து படியவில்லை. அவன் மனம் தூயதாகவே இருக்கிறது. செய்யனே, அவன் நேர்மையாளன் தான், செய்யவன் தான் என்று அவள் தேர்ச்சி கொள்கிறாள். மையறு மனத்தொரு மாசுலான் அலன், இது எதிர்மறையாக சொல்வது. குற்றமில்லாதவன் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு நேர்மையானவன் என்று அடுத்த ஒரு வார்த்தையை சொல்கிறார். செய்யவன், செய்யன் என்று சொல்கிறார். இரண்டுக்கும் ஒரே பொருள்தான். மாசுலான் அலான் அலன் என்பதும் செய்யன் என்பதும் ஒரே பொருள் தரக்கூடியவைதான். அதை எதிர்மறையாக சொல்வது, இது நேர்மறையாக சொல்வது. மாசுலான் அலன், மாசுலான் அலன் என்பதே நேர்மையானவன் என்ற பொருளை தருகிறது. திரும்பவும் அதை உறுதிப்படுத்தும் வாசகமாக செய்யன் என்று சொல்கிறார். இரண்டும் ஒரே பொருள்தான். இவ்வாறு நாம் நடைமுறையில் கூட பேசுவோமே, ஒன்றை வலியுறுத்துவதற்கு ஒன்றையே இரண்டு விதமாக சொல்லுவோம். அவர் எந்த களங்கமும் இல்லாதவர், எந்த விதமான கெட்ட எண்ணமும் இல்லாதவர், மிகவும் நல்லவர் என்று அடுத்து சொல்வோம். எந்த கெட்ட எண்ணமும் இல்லாதவர் என்பதே நல்லவர் என்ற பொருளை தந்து விடுகிறது. திரும்பவும் நல்லவர் என்பதை சொல்லுவோம். அந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்வதற்காக, எந்த கெட்ட எண்ணமும் இல்லாதவர், மிகவும் நல்லவர் என்று சொல்வோம். அதைப்போல் இங்கு கைகேயி பரதனை குறித்து கருதுகிறாள். மையறு மனத்தொரும் மாசுலான் அலன், செய்யனே என்பது தேரும் சிந்தையால் என்பதை தேர்ந்து அறிந்த சிந்தை உடையவளாகிய அந்த கோசலை, கையையர் கோமகள் இழைத்த கைதவம் ஐயனே அறிந்திலை போலுமாள் என்றாள். அந்த கைகேயி செய்த வஞ்சகத்தை நீ அறியவில்லை போல் இருக்கிறதே என்று வினா தொடுக்கிறாள் பரதனை நோக்கி. இதனுடைய சாரமான செய்தி, கோசலை பரதனை குறித்து நல்லபிப்பிராயம் கொண்டு விட்டு அதை உறுதிப்படுத்துவதற்காக அவனிடமே அதை குறித்து கேட்கவும் செய்கிறாள். இதுதான் இந்த பாட்டு சொல்லக்கூடிய செய்தி. இது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, வெகு நேரம் ஆகிவிட்டது ஐயா. ஓ, இன்றைக்கு நேரம் இத்தோடு ஆகிவிட்டதா? முடித்துக்கலாமா? ஆ, நிறுத்திக் கொள்ளுங்கள். ஆமாம், அடுத்த வாரம் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இதில் தொடரலாம் ஆ, ஐயா. பார்க்க ஒரு முறை எல்லோரும் வாசித்து விட்டு விடைபெற்றுடா. சரியா, கண்டிப்பாக. நான் வாசிக்கவா? வாசி. முதல் பாடல், ஏங்கினன் விம்மலோடு இருந்த ஏந்தல், அப்பூங்கலட் காவலன் வனத்து போயது, தீங்கிளை தீங்கிளை தனி தனினே தனினோ தனினோ தெய்வம் சீரியோ ஓங்கிய விதி விதியினோ யா யாதினோ எனோ. நல்லா. கணேசன் இல்லை கமலா படிக்கிறீங்களா? நான் படிக்கணும். மாண்டனன் எந்தை எந்தம்முன் மாதவம் பூண்டன் என் மாண்டனன் எந்தை என் எந்தம்முன் மாதவம் பூண்டனன் நின் கொடும் புணர்ப்பினால் என்றால் கீண்டிலன் வாயது கேட்டும் நின்றயான் ஆண்டனே என என்றோ அரசை ஆசையால் ஆண்டனே என்றோ அரசை ஆசையால். ஆசையால். ஆம். அடுத்த பாடம். நான் படிக்கிறேன். ஆம். மையறு மனத்தொரு மாசுலான் அவன் செய்யனே என்பது தேரும் சிந்தையால் கைகையர் கோமகள் இழைத்த கைதவம் ஐய நீ அறிந்திலை போலும் ஆள் என்றான். சரி, நல்லா வாசித்தீங்க, நல்லது, சிறப்பு, மகிழ்ச்சி. சரியா, விடைபெறுவோம், நேரம் மீண்டும் சந்திப்போம். ஆமாம், ஆமாம், அடுத்த வாரம் நன்றி. சந்திக்கலாம். இந்த பாடலில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் அடுத்த வாரம் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். கண்டிப்பா ஐயா, மிக்க நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி நன்றி. ஐயா. ஆமாம், மகிழ்ச்சி, நன்றி.